Attindon, attindon, attindon, attindon, attindon, attindon. Tindiyum tondana, tondana, tondana, tindadinundo, tagadindo, tindiyum tondana, tindadinundo. Tindum tindiyum tondana dindadinundo tagadindum tindiyum tondana dindadinundo aadada javadu manadidum bommi andavana taalattum ise keladi bommi em paattu vandara manandullidum bommi avan paattu illada idam engadi bommi mukkanna muttaga thanda paattu padiche பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோ திந்தாதிருந்தோ திந்தாதிருந்தோ எப்பொம்மி ஏய் பொம்மி வட்ட முட்டுகள தட்ட தட்ட வந்ததம் நதி காத்து ஓ நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டு தம்மா சுதி பார்த்து சுதி பார்த்து ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு கேட்க வைக்கணும் பாட்டு நல்லா கேரங்க வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதினுந்தோம் தொட்டில் கட்டி அம்மா சொல்லும் மாறிதாரோ இசைதானே ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டில் கட்டி ஆசமிட்டு கட்டுறதும் இசைதானே ஓ இசைதானே ஆறு மனமே ஆறு இங்க அனைத்தும் அறிந்ததாறு வைத்திறந்து பாரு அதில் இல்லாத சேரு ஆடையெல்லாம் தெரிஞ்ச எல்லாம் அறிஞ்சாளே இல்லை அம்மா ஆடாத ஜவ்வாது மலாடிடும் பொம்மி ஆண்டவன தாளாட்டும் இச கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ண முத்தாக தந்த பாட்டு படிச்சே பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சே அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதினுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதினுந்தோம்